ஜிமாநாதாரியக் கவிதாக்கியதே பரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிதி அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. ரெண்டு விதமான ஸ்லோகத்துல ரெண்டு விதமான விஷயங்களும் பாய்ச்சல் பெற்ற ஒரு பூர்வபக்ஷம் சித்தாந்தம். அப்புறம் இந்த அதிகரணமே வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சிருந்த, அப்படி ஆக்ஷேபிச்சிருந்து அது கிடையாது. இந்த ரெண்டு வித்தியைகளுக்கும் பேதம் சொல்லணும். பேதம் சொன்னாத்தான், பேதம் சொன்னாத்தான் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டது சாதாரண அல்பமான பலத்தை குறித்து பண்ணப்படக்கூடிய வித்தியை, அதாவது பூர்ண ஆயுசு பலன். ஆனால் தைத்தரியத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்தியானது அதுக்கு முதல் அனுபவத்தில் சொல்லப்பட்ட ஞாச வித்தியை, அந்த ஞாச வித்தியை பிரதானமானது, அது சுதந்திரமானது, அதுக்கு அங்கமாக அல்லது பிரசம்சார்த்தமாக பிரசம்ச பண்டத்துக்கு வருகிறோம். அந்த மாதிரி இந்த வித்தியானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னா என்ன ஆகும், இது அஸ்வதந்திரமான வித்தியை. சரணாகதி வித்தியைக்கு இது ஸ்தோத்திரமா இருக்கலாம் அல்லது அங்கமா இருக்கலாம், அதுபோதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வித்தியை. அத இப்படி சொன்னாதான், வேதம் சொன்னாதான், ரெண்டு உபநிடத்தையும் சொல்லப்பட்ட புருஷ வித்தியைகளுக்கு வேதம் சொல்லணும். அப்படி வேதம் சொன்னாதான் இந்த இடத்துல இந்த சரணாகதி வித்தியைக்கு இது அங்கமாகவோ அல்லது பிரசம்சார்த்தமாகவோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வசரமோ இது சொல்லப்பட்டதாக அர்த்தம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அது வராது. அதனால அந்த வேற ஒரு உத்தேசத்தினாலதான் சூத்திரகாரர் பகவான் கிருஷ்ண துவைபாயன வாதராயினர் இந்த மாதிரி சாதித்தார். அதனால இது தோஷம் இல்லை, இந்த அதிகரணம் சார்த்தகம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதன் பேர்ல இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா நாம வந்து உபநிடத்தெல்லாம் பார்த்துருக்கோம், அதுல கடவு உபநிடத்து இருக்கு. கடவு உபநிடத்துல ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச புத்தின் துசாரத்தின் வித்தி மனப்பிரகிரகமே வச்ச இந்திரிய அணிஹயானாவோ விஷயாம் ஸ்தேஷு கோச்சரான் அப்படின்னு சொல்லுவோம். இவை இதை உருவகப்படுத்தும். ரதம், ரதத்தை உடையவன், சாரது என்ன, அந்த மாதிரி அந்த அதுக்கு கடிவாளம் எது, அதுக்கு வழி எது, அதுக்கு குதிரைகள் எது அப்படின்லாம் சொல்றோம். இத பாருங்க, தேர் லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம் தேர். அந்த தேர் இந்த உடம்பா இருக்கு. அந்த தேரை உடையவன் யாரு அப்படின்னா ரதி. லோகத்துல தேருக்கு சொந்தக்கான, இந்த உடம்புக்கு சொந்தக்கான ஆத்மா. ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரஜினி. அது மாதிரி புத்தின் சாரதி, புத்தி தான் சாரதியா இருக்கு. ஏன்னா லோகத்துல தேருக்கு சாரதி ஒத்தம்ட்டு. இத பாருங்க, லோகத்துல எப்படி நாம பாக்கிறோமோ வசுவ அந்த மாதிரி உருவகப்படுத்தணும். இது அதுவா இருக்கு, இது அதுவா இருக்கு, இது ஒவ்வொன்றத்தையும் உருவகப்படுத்தணும். இருக்கிறத தானே பண்ணணும். இங்கேயோ இந்த மாதிரி இல்லாத வஸ்துக்கள்லாம், இல்லாத வஸ்துக்கள்லாம் யாகம் சொல்றேன். அந்த யாகத்துக்கு அங்கங்களும் சொல்றேன். இந்த அங்கங்கள்லாம் வரிசையா இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதே, இந்த நிரூபிக்கிற யாக அங்கங்களை உருவகப்படுத்துறையோ இல்லையோ அது எப்படி வருதுன்னு தெரியல. இல்லாதெல்லாம் சொல்றது, இந்த உபநிடத்து இல்லாததுன்னா எப்படி சொல்லும், அதுவே விரோதமா இருக்கு. ஏன்னா ஒரு சொன்னா இருக்கிறதான சொல்லணும். நீ பண்றது யாகம், அந்த யாகம்னா ஒரு தர்சபூர்ண மாச யாகம் சொன்னாக்கா அந்த தர்சபூர்ண மாச யாகத்தினுடைய அங்கங்கள், அதனுடைய அபிஷு, அதனுடைய தேவதை, அதன் அங்க கர்மாக்கள், என்னென்ன தேவையோ அதெல்லாம் வரிசையா சொல்லணும். அதுல இல்லாததெல்லாம் நான் உருவகப்படுத்தினா எப்படி இருக்கும், அது எதையாவது ஒண்ணு உருவகப்படுத்தினாக்கா அது ரூபகம்ன்றது. இருக்கிறது தானே ரூபகமா பண்ணணும், உருவகப்படுத்த முடியும். இல்லாத சொன்னாக்கா அது எப்படி அன்வயிக்கும், இல்லாத சொன்னா அன்வயிக்கவே அன்வயிக்காதே. இங்க அப்படித்தானே சொல்றக்கு, அந்த மாதிரி சொல்லப்படுறதுனால இது விருத்தமா இருக்கு, முழுக்க முழுக்க விருத்தம், விருத்தமா இருக்கு. விருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த உபநிடதம் சொல்றது அப்படின்றது சரியா அது சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஆத்மா ஜீவன் இருக்கான், அந்த ஜீவனுடைய ஜீவன் அவனுடைய உடம்புல அவங்கிட்ட இருக்கிற குணங்கள், உடம்புகள், உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள், அதில் இருக்கக்கூடிய குணங்கள், அவைகள் அத்தனையுமே இங்க உருவகப்படுத்திட்டு இருக்கார். இந்த ஆத்மாவே யாகம், ஆத்மாவே யாகம். இந்த பிரம்மத்திற்கானே அவங்கிட்டயே யாகங்கள் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் நாங்க கல்பிக்கிறோம், உருவகப்படுத்துறோம் அப்படின்னு நீ சொன்னியானாக்க, யாகத்துக்கு அங்கம் இல்லாதனா எப்படி சொல்லலாம்? அது சொல்ல முடியாது. யாகத்திலேயே அங்கம் இல்ல, அதெல்லாம் இவன் எப்படி சொல்லுவான்? இந்த உபநிடதம் எப்படி சொல்லும்? அது கூடாது. ரெண்டுமே ரெண்டு விதமான பட்சம் இங்க சொல்லி ஆகணும். இல்லாத எப்படி சொல்லலாம்? ஒரு மனுஷன் கிட்ட உபாசகன் இருக்கான், அவங்க கிட்ட இல்லாத அம்சங்கள் எல்லாம், பொதுவா நம்ம உடம்பு யாகமே கிடையாது, அதுவாது கல்பிக்கிறதுன்னுட்டு சமாதானம் சொல்லிட்டு போலாம். வெறும் கற்பனை தானே, உருவகப்படுத்துறது தானே, உண்மையிலேயே இல்ல. என் உடம்பு யாகம் என்ன, இல்ல நானே யாகமா, அல்லது என் வஷஸ்தரம் தான் வேதி, அங்க இருக்கிற கேசங்கள் இருக்கு பாருங்க, அந்த கேசங்கள் தான் இங்க தர்ப்பம், அது தர்ப்பமான கேசம் இங்க, தர்ப்பம் இங்க, அது எவ்வளவு வசந்தது, இது எவ்வளவு தாழ்ந்தது, அதனால உருவகப்படுத்துறது அப்படின்னு சொல்றது, அதையாவது ஒத்துக்கலாம். ஆனா இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்றதுன்றது எப்படி வரும்? அது வராதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி வராதே, இந்த மாதிரி சொன்னா தவறு இல்லையோ? யாகத்துல இல்லாதத போய் எப்படி கண்ணாமன்னு சங்கல்பிக்கிறா, கல்பிக்கிறா? ஆனா தவறாச்சு. யோகத்துல இல்லாத என்னைக்குமே இருக்கிறத சொல்லு, இல்லாத சொல்லக்கூடாது. அதாவது முகஸ்துதி பண்ணக்கூடாது, பிளாட்டரிங் பண்ணக்கூடாது. யாரையுமே முகஸ்துதி பண்ணாக்கா அது என்னைக்கு மோசமானது. பரோக்ஷே குணவாதஸ்ய, நம்ம வந்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்மையை சொன்னா கூட நேரம் சொல்லக்கூடாது, நேரம் உண்மையை சொல்லக்கூடாது. அண்ணன் அப்போ நாலு பேர்கிட்ட சொல்லணும் அவத்தனை பத்தி, நேர அவத்தனை பார்த்து நீ உத்தமன், நீ குண, அது யார்கிட்ட சொல்லணும்? பெருமாள்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் ஒன்றியா உத்தரவா சொல்லணும். அதெல்லாம் வேற யாருக்கிட்டையும் குணத்தை ஒஸ்தியா சொல்லக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் இருக்கு. அது இல்லாத என்ன இல்லாத சொல்லிட்டோம்னு சொல்லுங்க, அதெல்லாம் அன்வயிக்காது, அன்வயிக்காது. எவ்வளவு கோடவு நம்ம இது அன்னைக்கு யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிராட்டி கிட்ட அனுமான் போற, அங்க போய் தௌத்தியம் பண்ணிட்டார், இத மோதிரத்தை கொடுத்துட்டார், சுனாமியும் வாங்கி வந்துட்டார், எல்லாம் ஆச்சு. அவ்வளோ அழகா எப்படி என்னை காப்பாத்துவான் ராமன், எப்படி வந்தேன்னு பிராட்டி கிட்ட அவர் சொல்ற, இவரு மத்த பிரத்யவரக்கிறது நாசு சுக்ரீவன் சன்னிதி, அவளை சேர்த்தனும் இப்போ. அதுக்கு சொல்ற சுக்ரீவன் சன்னதியில என்னை காட்டிலும் கீழானவாள் கிடையாது, நான் தான் அங்க அந்திம வீரன், எனக்கு சமமானவா இருக்கா, அல்லது என்னை காட்டிலும் மகாபலிஷ்டால் இருக்கா, நான் தான் சாதாரணமானவன் இங்க, நான் தான் சாதாரணமானவன் இங்க. ஏன்னா அவ தெரிஞ்சுக்கணும், சாதாரணமான இந்த அனுமானே ராவணனுடைய மாளிகையே குடிச்சு விட்டுச்சு, லங்கையே கொடுத்து விட்டு, லங்கையே கொடுத்து விட்டு அக்ஷகுமாரனையே கொண்டு போட்டான். அத்தனோடைய இப்படி பெரிய பெரிய ராட்சசாலெல்லாம் அடிச்சு போட்டுட்டார், அவ்வளவு பராக்கிரமசாலி. இவரே இவ்வளவு பண்றாருனாக்கா மீதி இருக்கிறவாள்லாம் எவ்வளவு யுத்தம் பண்ணுவா, எவ்வளவு பராக்கிரமசாலிகளா இருப்பார், அந்த தைரியம் அவளுக்கு வரணும். அதுக்கு அங்க சொல்ற, அங்கேயிருந்து ராமன் கிட்ட வர, ராமன் கிட்ட வந்து ராமன் விசாரிக்கிறார் எப்படி இருக்கு அந்த லங்கைன்றது, யாராலையும் உள்ள போக முடியாது, ரொம்ப கஷ்டம், ஜெயிக்கவே முடியாது ராவணன, அவ்வளவு பலசாலி, அவ்வளவு பலசாலி, பேர்பட்ட கோட்டை, அப்படி அப்படின்னுட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே உண்மையும் சொல்ற, வாஸ்தவமா அப்படிப்பட்ட ராவணன் மகாபலிஷ்டன் அங்க பாத்துட்டு நானே அத்தனை பேர் அடிச்சு போட்டேன், நீ போயிட்டா சுலபமா வச்சுடலாம் அப்படி அப்படின்னு எதிரி அவனுடைய பலத்தை குறைச்சு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும், திருமால் சாதாரணமா எடுத்துன்னு போயிடுவேன். அது தப்பு, ஏன்னா அங்க போய் அந்த கோட்டையினுடைய பலன்கள்லாம் இந்த பலமோ தலமோ எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சந்தானம் பண்ணிக்கணும், என்னைக்கும் ஒரே மாதிரி பேசணும், இருக்கிறத பேசணும், வீணான கல்பிக்க கூடாது. ஏன்னாமா உன் முன்னாடி எல்லாரும் புரிபடியா போயிடுவா, கவலையப்படாம வச்சதுக்கு போ. அந்த வார்த்தை வாஸ்தவம் தான், திருமணம் அங்க திருமணம் இல்ல, அவர் மனுஷனா உட்காந்துருக்க. அங்க சொல்லச்ச மகாவீராள் ராவணனுமாக தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம்ன்றது அடுத்தது, ரெண்டு மகாவீராளுக்கு யுத்தம் நடக்கிறது. யாரு ஜெயிப்பா, ராமராவணையோ யுத்தம் ராமராவணையோ இவ அப்படின்னு தோன்மையான காரணம். ராமராவண யுத்தம் எப்படி இருந்தா ராமராவண யுத்தம் மாதிரி இருந்தான், அந்த மாதிரி பராக்கிரமசாலி. அதை எல்லாத்தையும் சொல்லணும், உண்மையை சொல்லணும், முகஸ்துதி பண்ணக்கூடாது. அத மாதிரி உருவகப்படுத்துறது கூட ஒரே மாதிரி இருக்க வேண்டாமா, இல்லாதெல்லாம் சொல்றதுன்றது அது எப்படி வரும், இல்லாத சொல்லவே கூடாது. இல்லாதெல்லாம் இங்க சொல்றது யாகங்கள்லாம் யாகங்கள்ல இல்லாத விஷயங்கள் நிறைய இங்க சொல்றது, அதுக்கு எப்படி அர்த்தம் வரும், எப்படி அதை சொல்றது, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ரெண்டு விதமான சமாதானம், ரெண்டு எங்க திருஷ்டி இருக்குது. இங்க இந்த மாதிரி சொல்றது ஒரு ஞாச வித்யா நிஷ்டன்ட இந்த மாதிரி சொல்றது, ஒருத்தர் சரணாகதி பண்றான், சரணாகதி பண்ற இந்த உபாசகன் பக்த பிரபன்னன் அவங்கிட்ட இதெல்லாம் சொல்றது, இந்த மாதிரி உருவகப்படுத்துறதுன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது பர்யந்தம் ஒத்துக்கிறோம், அது பர்யந்தம் அப்படியே ஏத்துக்கிறோம். இப்ப என்ன கேட்டாவே இல்லாதது எப்படி கற்பிக்கலாம், என்ன யாகத்துல அது மாதிரி அங்கங்களே கிடையாதே. இனி பர்யந்தம் எத்தனையோ பேர் அங்க யாகம் எல்லாம் பண்றா, அந்த யாகங்கள்ல இந்த மாதிரி அங்கங்களே இல்ல. ஏன்னாக்கா அங்க இருக்கு பசுபந்தம், ஒரே தர்சபூர்ண மாசம்னா தர்சபூர்ண மாசம் அங்கேயே வரணும், அல்லது சாதுர்மாசம்னா சாதுர்மாசம்தான் வரணும். இங்க பாருங்க அர்த்த மாசமா சாதுர்மாசங்களா, ரிசுக்கள் பசுபந்தங்கள் அது மாதிரி பரிவர்த்தனங்கள் ஆறுகணங்கள், ஆறுகணம்னா துவாதசாகம் தான் சொல்றது, புத்திரயாகம் துவாதசாகம் இதெல்லாம் சொல்றது. இவைகள்லாம் எங்க இருக்கு, இந்த மாதிரி லோகத்துல யாகம் பண்றாளே அவன் எல்லாம் பண்றது இல்லையே. சாது மாசியமோ பசுபந்தம் அகீன யாகாத ரூபமான நானா விதமான வஸ்துக்கள் இங்க சொல்லப்படுறது. இந்த மாதிரி சொன்னாக்க இல்லாத ஒண்ணத்தெல்லாம் கற்பிக்கிறது என்ன நியாயம், இது எப்படி கற்பிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. அதுக்கு பதில் ரெண்டு விதமான பதில் சொல்றாரு. ஏன்னா இப்ப நாம இருக்கோம், நாம வந்து சாதாரண மனுஷர், நம்ம ஆராதனம் பண்றோம், ஆராதனம் பண்ணச்ச பிரமாளுக்கு ஆராதனை எப்படி பண்றோம், நம்ம சக்திக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீ ஜெயந்திக்கா ஆராதனம் பண்றோம், பக்ஷணங்கள் பண்ணணும். இது ஆத்திரம் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல 25 பக்ஷணம் பண்ணுவா, இன்னொரு திராத்திர 8 பக்ஷணம், திராத்திர பயன் இது அபாவ சக்தி. பெருமாள் எதுவுமே கேட்கல, பத்திரம் புஷ்பம் பணம் தோயம் யோகைய பக்தியா பிரயச்சதி. அதனால ததகம் பக்தி பகிரதம் அஸ்நாமி அப்படிங்கிற, ஏன்னா பக்தியினால சமர்ப்பிக்கப்பட்டது. அதனால பெருமாள் என்ன எதிர்பார்க்கல, நம்ம சக்தி என்னவோ அதான் பண்ணிட்டு இருக்கோம், சக்தி எதுவோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டு ஆராதனை பண்ணச்ச மானுச ஆராதனை ஒண்ணு பண்ணும் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதாவது சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் பூதசுத்தி பண்ணிட்டு நீங்களாம் ஆராதனை பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும். போதசுத்தி பண்ணிட்டு அதன் பிறகு பெருமாளுடைய திருவடி வாரத்திலிருந்து அப்படியே அமிர்தம் சுரக்கிறது. பெருமாளுடைய திருவடி திருவடியில கட்டவரை அதுலேருந்து அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தமானது நம்ம அதெல்லாம் திருமஞ்சனம் பண்ணி விட்டுறது. அதனால நம்ம சுத்தம் ஆயிடும், அப்ராகிருதம் ஆயிடும். அதுக்கப்புறம் எழுந்துட்டு ஞாசம் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு மானசீக ஆராதனம் பண்ணணும். மானசீக ஆராதனத்துல எப்படி எப்படிலாம் பண்ணலாம், நம்ம எதை எதை ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் கல்பிக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லையே, எப்படி கல்பிப்பேன் கேட்கல. மனோபாவனை தான். அந்த பாவனையில நம்ம என்ன பண்ணுவோம், சொர்ண பாத்திரங்கள்லாம் நான் செப்பு பாத்திரம் தான் பண்றேன், எல்லாம் திருடு போயிட்டு திருடன் போயிட்டா காந்தியத்துல இந்த ஊர்ல எல்லாம் செப்பு பாத்திரங்கள், செப்பு பாத்திரத்துல ஆராதனம் பண்றேன். ஆனா மானச ஆராதனத்துல என்ன பண்ணணும், சொர்ண பாத்திரத்தை வச்சு ஆராதனம். அது மாதிரி ஒரு குதாரம், ஒரு குழம்பு, ஒரு கடவுள், ஒரு தாத்து நம்ம சாதனை பண்றது இல்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணாலே நீண்டு போயிடும், ரெண்டே பேர் ஏதோ உடனே ஆராதனம் பண்றோம். இது நம்ம சக்தி. ஆனால் மானச ஆராதனத்தை எவ்வளவு பட்சணத்தை சாப்பிட்டுருந்தோ அவ்வளவு சாப்பிக்கலாம். எவ்வளவு குழம்புகள் வகைரா, சாத்துமது வகைரா, லேஷியங்கள், கரியமதுகள், பாயசங்கள், என்னென்ன முடியுமோ அதனையும் அந்த சோகம்லாம் உண்டு, அற்புதமான சோகம்லாம் இருக்கு. அந்த சோகங்கள்லாம் சுழன் போனா ரொம்ப நிறையாடும். அந்த மாதிரி பண்ணணும். இப்ப பாருங்க, மானசில கல்பிக்கிறேன் இதெல்லாம். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளவுதான் பண்ண முடியும், பிரத்யமா பண்றதுன்னாக்க. ஆனா மானசீகமா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவானாலும் நினைச்சது பண்ணணும். அத மாதிரி ஒரு சரணாகதி, இந்த சரணாகதின்றது என்னது, ஒரு மந்திரத்தை பிரணவத்தை வச்சு இந்த ஆச்சாரியால் நமக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளை நாமே உருவகப்படுத்திக்கணும். ஒரு பிரபன்னன் எதையும் பண்ண வேண்டியதே இல்லை. பிரபன்னன் நித்தியகரமா அனுப்பிச்சு இருந்தா போதும். ஆக்யா கைங்கரியங்களையும் அனுஜா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருந்தா போதும். வேற எந்த யாகமும் பண்ண வேண்டாம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் அவனுடைய உடம்புலேயே எல்லா யாகமும் இருக்கு. ஒரு பிரபத்தி பண்ணிட்டான்னாக்கா அந்த பிரபத்தியானது இந்த லோகத்துல எத்தனை யாகங்கள் இருக்கோ, எத்தனை ஹோமங்கள் இருக்கோ, எத்தனை இஷ்டிகள் இருக்கோ, அது அத்தனையும் இந்த பிரபத்தியிலேயே அடங்கிடும். அத்தனையும் அதிலேயே அடங்கிடும். இவன் பண்றதே அப்படிப்பட்ட ஆராதனை. பிரபத்தின்றதே அவ்வளவு வசந்தது. அப்படின்னுட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த பிரசம்சார்த்தம் தான் இந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு மானசீக ஆராதனம் அவர் எவ்வளவோ நாம கல்பிக்கிறோம், எவ்வளவு கல்பிக்கிறோம், ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்கு. திருமாவுக்கு எப்படி எப்படியோ சமர்ப்பிக்கணும், எப்படி எல்லாம் பாவனை, எல்லாம் ஆசைப்படுறோம். அத்தனையும் நம்மளால பண்ண முடியறது இல்லை. அது ஸ்ரீ ஜெயந்தியா இருந்தாலும் சரி, கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீ ராவணாமியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நாம சக்திக்கு தான் நம்மளால பண்ண முடியும். அதனால இங்க எல்லாமே, இங்க எல்லாமே எப்படி அப்படின்னாக்கா, ஸ்துதி தான், ஸ்தோத்திரம் தான் பண்றோம், அர்த்தவாதம் பண்றோம், அந்த மாதிரி கணக்கு. அதனால சாதுர்மாசியாக இருக்கு, அந்த மாதிரி பசுபந்தம் இருக்கு, அஹீனம் இருக்கு, சத்திரம் அஹீனம், அது மாதிரி துவாதசம், அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் இருக்குது, இல்லாதெல்லாம் எப்படி கல்பிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்கா, அதுக்கு பதில் தான், இதான் அதுக்கு பதில். என்னன்னா ஸ்தோத்திரம் பண்றது. ஒரு சரணாகதியை பண்ணிட்டாக்கா அந்த சரணாகதிக்கு சமம் எதுவுமே கிடையாது. சரணாகதிக்கு சமம் எதுவும் இல்லை. எப்படி பண்ணாலும் சரணாகதி ரொம்ப வசந்த உபாயம். அதை சொல்றதுக்கோசரம் அந்த சரணாகதியே அத்தனை யாகம் கூட அடங்கி போயிடுறது, அத்தனை யாகங்களும் அடங்கி போயிடுறது. இதுக்கு தனியாக எதுவுமே பண்ண வேண்டாங்க. அதனால ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் இந்த மாதிரியாக இந்த உருவகப்படுத்துறது, இல்லாத யாகங்கள், இல்லாத அங்கங்கள், இதெல்லாம் கூட பிரபத்தியானது அவங்க சொல்லணும். அதுக்கு ஸ்தோத்திரமாக அர்த்தவாதமாக இங்க சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் கிரமம். இது ஒரு சமாதானம் ஆயிருக்கு. இன்னொரு சமாதானம் ஒண்ணு இருக்கு. இந்த வேதம் இருக்கே, உபநிடத்து வேதம் தானே, வேதம் ஒன்னு சொல்லித்தன்னாக்கா அதை கேள்வி கேட்கறதுக்கு நாம யாரு? வேதம் ஒன்னு சொல்லிடுச்சோம்னாக்கா அதை கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு யாருக்கும் அறியாதும் கிடையாது, பகுதியும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. நம்ம எல்லாம் அதிகாரமே நமக்கு கிடையாது. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுட்டு போனோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது என்னது, இன்னைக்கு அத்தியனம் பண்ணவா ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பிராமணாள் அதுல ஒரு 100 பேர் அத்தியனம் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். அந்த மாதிரிதான் இருக்கு. அது கூட என்ன, அவாவா சாக்கையை தான் அத்தியனம் பண்றாங்க. எல்லா சாக்கையும் யாரும் அத்தியனம் பண்ற, அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணா கூட அதுக்கு அர்த்தமும் இவனுக்கு தெரியாது, அர்த்தமும் தெரியாது, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு யாரும் தெரியாது. யாகங்கள் பண்றவா அத்தியனம் பண்றவாளே குறைவு, யாகம் பண்றவாளோ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கா. நிறைய யாகம் பண்றவா இல்ல, ரொம்ப குறவான வாழ்ந்தா இருக்கா. அவளும் கூட எத்தனை யாகம் பண்ணிட்டா, மேல மேல போனாக்கா 7 யாகம் 6 யாகம் தான் பண்றா. கர்ஜபூர்ண மாசம், யோகிஷ்டோமம், அக்னிஹோத்திரம், புண்டரீகம், இந்த மாதிரி பாதிப்பேயம், பசுபந்தம், இஷ்டி, சாதுர்மாசியம், இப்படி மேல மேல 7 or 8 தான் பண்றான். அவ்வளவுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை யாகங்கள், லட்சக்கணக்கான யாகங்கள் இருக்கு. அது அத்தனையும் அறிஞ்சு வாயாரு. அதனால வேதம் வந்து நிறைய சொல்லும், நிறைய வேதம் சொல்லும். அது சொல்லிட்டோம்னாக்க அந்த வேதத்துல எவ்வளோ அங்கங்களை சொல்லும். இன்னைக்கு சோமனத்தையே இல்லைன்னு சில பேர் சொல்றார், இல்ல இல்ல அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சில பேர் சொல்றார். நாதமுனிகள் காலத்துல சோகம் எடுத்திருக்க, சோமாவேதம் சொல்றது சோமாபாவே பூசீகம் சந்தனியாத் அப்படின்னு சொல்ற. சோமனத்தை கிடைக்கலையா பூசீகம்னு வரலதா, ஒரு கொடி அதை எடுத்துன்னு சோமயாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. ஆனா நான் கேட்டதுக்கு சோமலத்தையே கிடைக்கிறதுன்னு சில பேர் சொல்றாரு. பாஷகாரர் உதாரிக்கிற நாதமுடிகளுடைய சோமா அபாவே திரவணம் கிரகணம் சுதிச்சோதிட்டம் அப்படிங்கிறார். சோமலத்தை இல்லைன்னாக்கா இதை வச்சுக்கோங்க, புதிகத்தை வச்சுக்கோங்க. முக்காவாசி பேருக்கு வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களே யாருக்கும் தெரியாது. அதற்கு சொல்லப்பட்ட நாமங்கள் பேர்கள் அதுக்கே அர்த்தம் தெரியாது. ஏன்னா நம்ம யார் வாசிக்கிறார், யாருக்கும் தெரியறதில்ல. அதனால இப்போ இந்த என்ன இருக்கு, சாதுர மாசம் இருக்கு, அது மாதிரி பசுபந்தம் இருக்கு, அகீனம் இருக்கு, இதுலாம் எத்தனையோ இருக்கு. இவைகள்லாம் அங்கமா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி யாகத்துக்கு இல்லையே, நம்ம பார்த்த யாகத்துல இல்லையே அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு ஒரு பதில், இது ஸ்தோத்திரம் பிரசந்த பண்றது, அர்த்தவாதம், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சமாதானம் சொன்னோம். ஒன்னு சமாதானம். இன்னொரு சமாதானம், இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது, அது இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியும், அது நீ சொல்ல முடியாது. வேதத்துல எவ்வளவோ யாகங்கள், எவ்வளவோ ஹோமங்கள், எத்தனையோ சொல்றிருக்கு, எத்தனையோ அங்கங்கள் சொல்றிருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு நாம அதிகாரம் இல்லை, அதிகாரமே இல்லை. அந்த மாதிரி இத வந்து எம்பெருமானார் கூட திருவள்ளுவர், ரெண்டுமே திருவுள்ளம், ரெண்டுமே ரெண்டு சமாதானமும் திருவுள்ளம். அந்த மாதிரி ஒரு யாகம் இருக்குன்னு வேலை சொல்லி உபனிஷன் அதை அப்படியே ஏத்துக்கோங்கோ. அதுல போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தேவையில்லை, கேள்வி கேட்கறது தேவையில்லை. அதனால ரெண்டு பட்சம் இருக்கு இங்க, இந்த ரெண்டு பட்சமும் சரியா தவறா அப்படின்னாக்கா ரெண்டுமே பாஷ்யகாரர் பாதித்த விஷயத்துக்கு அனுகூலமா இருக்கு. அது ஸ்தோத்திரமாவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா. அப்ப என்ன அர்த்தம், எது பரமார்த்தம், ரெண்டும் சரின்னு சொல்றதா, ரெண்டும் சரியா அல்லது ஒண்ணுதான் சரியா அப்படின்னா அங்க ரெண்டுத்துக்கும் சமாதானம் சொல்ல முடியும். சோத்திரம்தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட வித்தியகி முன்னாடி சொல்லப்பட்ட சரணாகதி வித்யா அந்த சரணாகதி வித்தியை ஞாச வித்தியைக்கு இது ஸ்துதி ஸ்தோத்திரம் இது இது சரணாகதி வித்தியைக்கு ஸ்தோத்திரமா இருக்கவே அப்ப வித்யா பேரம் தான். அந்த சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்யா வேற இந்த புருஷ வித்யா வேற ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடும். இன்னொன்னு இந்த யாகமே இது வேற இது தனி யாகமா இருக்கு புருஷ வித்யால ஞாச வித்யால சொல்லப்பட்ட ஞாச வித்யைக்கு அடுத்து சொல்லப்பட்ட புருஷ வித்தி இருக்கு அதுல சொல்லப்பட்ட யாக அங்கங்கள் வேற சாந்தோகத்தில் சொல்லப்பட்ட யாக அங்கங்கள் வேற இது ரெண்டாவது பட்சம் அதாவது ஒரு யாகமாவே இருந்துன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு வச்சுக்கோன்னாக்கா அது அப்படி சொன்னா கூட ரூப பேதம் இருக்கே சாந்தோகத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்தியில இருந்த ரூபமும் தைத்திரியத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்தியில இருந்த இந்த அங்கங்கள் இவைகளும் வேற வேறையா இருக்கு வேற வேறையா இருக்கிறதுனால ரூபபேதம் அதனால வித்யாபேதம் வித்யாபேதமாக்கப்படுவே இந்த புருஷ வித்தியை வேற அந்த புருஷ வித்தியை வேற இதுதான் படிதம். அதனால ரெண்டு சமாதானம் கேள்வி இந்த ஞாச வித்தியில எக்கச்சக்கமாய் யாகங்கள் அதனுடைய அங்கங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு அவைகள்லாம் வசுதா நம்ம லோகத்துல பாக்குற யாகங்கள்ல இல்லையே இல்லாத அங்கங்களை எப்படி இங்க சொல்லித்து வேணும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் முதல் பதில் இது ஸ்தோத்திர ரூபமா இருக்கு ஸ்தோத்திர ரூபமா இருந்ததுனாக்கா அதுல சமாதானமே லகுவா வந்து இந்த முன்னாடி சொல்லப்பட்ட ஞாசகத்தியக்கு இது ஸ்தோத்திரம் சார் அந்த அதனால அந்த வித்தியை வேற அந்த புருஷ வித்தியை வேற இந்த புருஷ வித்தியை வேற இல்ல இந்த அங்கங்களோட கூட ஒரு யாகம் வேதம் சொல்லிச்சு வேதம் சொல்றதுனா அதை நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த இங்க சொல்லப்பட்ட அங்கங்கள் வேற சாந்தோகத்தில் சொல்லப்பட்ட அங்கங்கள் வேற அதனால இதுவும் சரி. இந்த மாதிரி ரெண்டு விதமான சமாதானம் சொல்லி ரெண்டு விதத்தினாலையும் வித்யா பேதம் தான் இங்க சொல்லப்பட்டது வித்யா ஐக்கியமானது இங்க சொல்லப்படல வித்ய ஐக்கியன்றது இங்க சொல்லப்படல இப்படி சொல்லப்படாததுனால வந்து அந்த இந்த புருஷ வித்தியை ஞாச வித்தியைக்கு அங்கமாகவோ ஞாச வித்தியைக்கு ஸ்துதியாகவோ எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஒரு சமாதானம் அப்படி சொல்லிட்டா சரியா போயிடும். அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது சரி இந்த ரெண்டுத்தினாலையுமே சமாதானம் வருது எம்பெருமான் நடத்துறவுள்ள சரி ஆனால் இந்த ரெண்டுத்துல எது சரி எது சரி ஏதாவது ஒரு சமாதானம் வசந்தது இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா குமார வலதேசியின் திருவுள்ளம் சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் என்னன்னா இது வந்து முதல் பட்சம் இருக்கு அதுதான் நிச்சயம் தோத்திரம் தான். ஏன்னா சரணாகதியானது ரொம்ப வசந்தது சரணாகதிக்கு சமம் சரணாகதிக்கு சமம் எதுவுமே கிடையாது. சரணாகதி சாஸ்திரம்ன்றது சிவத்ராமாயணம் அதுக்கு சமயம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் ஏன்னாக்கா சரணாகதி ஒஸ்தியா சுக்கி பிடிக்கிறது. அந்த காலத்துல எவ்வளவோ யோகிகள் இருந்தா எத்தனையோ யோகிகள் இருந்தா கூட சிவந்தராமாயணம் முழுக்க முழுக்க சரணாகதி ஒஸ்தியா சுட்டு போயிருக்கு. ஆனா பிரபத்தி முக்கியம் இந்த பிரபத்தி முக்கியம்னாக்கா எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதுக்கு போராது. சித்திக்குமா சித்திக்காதான் சந்தேகம் வருமா ஆனால் பஞ்ச அங்கங்களோட கூடின இந்த சரணாகதி ஒத்தானாக்கா அவனுக்கு ஒரு லேச திரோடு சந்தேகம் கூட அவனுக்கு வராதான் அந்த மாதிரியாக வசந்தது இது அவ்வளவு வசந்த சரணாகதி அதை எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணும் அதனால யுக்தி யுக்தமா இருக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுதான் இந்த ரெண்டு பட்சத்துல முதல் பட்சம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுதான் முதல் பட்சம். அதுதான் சரியானது, அதுதான் நேர்ஜிகனுக்கு திருமணம் இருக்கு. அதனால பல யாகங்கள் என்ன இருக்கிறதுனாக்கா, என்ன ஒரு சரணாதிபத்தம் பண்ணிட்டான்னாக்கா அந்த சரணாதிக்கு சமமாக இத்தனை யாகங்கள் வந்தாலும் நேரம் நிக்க முடியாது. அவ்வளவு யாகங்களும் சரணாகிலேயே இருக்கு இருக்கு. பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரு, மாமேகம் சரணம் அதையும் சொல்ல போறார். அது மாதிரி அவயம் சர்வபூதேபியா சகதேவ பிரபன்னாய அவயம் சர்வபூதேபியா இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு பெருமாள். இந்த மாதிரி சரணாகிதி அவ்வளவு வசதியா சாச்சிட்டு போயிட்டாரு. நம்ம சொல்லற பெருமாளே சம்பாதிக்கும். அதனால சுருதி என்ன பண்றது, சுருதியை சொன்னதுதான் பெருமாள் சொல்ற. அந்த சுருதியோ அப்படி கொண்டாடுறதுன்னு அர்த்தம், அதுதான் இந்த அர்த்தம். அதனால சரணாகதியினுடைய புகழ் தோற்றம் அதை தூக்கி வச்சுக்கிறது, அதை சொல்றதுலதான் வேதத்துக்கு நோக்கு அப்படின்றத சுவாமி எதையும் திருவுள்ளமாக குமார வந்து எதுவுமே பார்க்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகாக விளையாடுகிறார். இப்போ ஸ்லோகம் பாருங்க. யத்யேவம் யஜ்ஞ திருஷ்டிஹி பரவிதி புருஷே சோத்யதே தானுபந்தே யஜ்ஞஸ்ய அனங்கபூதம் கதமிக விவிதம் கல்பியதே தத்ர தத்ர தஸ்மாத் பிரகாந்த வித்யா ஸ்துதிரிய உசிதேதி ஆஹுரேகே அந்யதான்யே திஷ்டத்வே தத் த்விதாபி பிரகிருத சுகடதா சம்ப்ரதாயஸ்து சிந்த்யா. சானுபந்தே பரம், அதாவது அங்க சொல்லச்ச என்ன சொல்றது, சுத்தா பத்னி சரீரம் வித்தமரோ அப்படின்னா சொல்லிருக்கு. ஒரு புருஷனுடைய சரீரம், அந்த அதே மாதிரி புருஷனுடைய மனோபாவங்கள், அவனுடைய குணங்கள், இவைகள்லாம் அந்த அனுபந்திகள்ல ஒரு யாகத்துக்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுறன. அதாவது பரவிதி தானுபந்தே பரவிதி, இந்த உடம்புகள் குணங்கள் பாவங்கள் இவைகள்லாம் இருக்கக்கூடிய ஞாசவித்யானிஷ்டன் பரவதி புருஷே அந்த உபாசகன் நடத்தி பிரபன்ன நடத்தி அந்த அனுவாகத்தை ஏவம் அந்த அனுவாகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக யஜ்ய திருஷ்டிஹி சோத்தியதே, சோத்தியதைன்னா விதிக்கப்படுகிறது, யாகமானது விதிக்கப்படுகிறது, யாக திருஷ்டி இந்த மாதிரி யாகம் மாதிரி பார்க்கணும். அந்த பிரபன்னன் இருக்கானே அவனையே யாகமா பார்க்கணும், அவனே யாகம். அந்த யாகத்துல அந்த ஆத்மா இருக்குது அவன்தான், அந்த புருஷனே எஜமானன், அவனுடைய சிரத்தேன்னு ஒரு குணம் இருக்குது அதுதான் பத்னி, அந்த மாதிரி அவனுடைய மார்பு அதுதான் வேதி வேதிக்கா யாக வேதிக்கா, அத தர்மம் என்ன, அது மாதிரி நெய் என்ன, தீட்சை என்ன, இந்த மாதிரி வரிசையா கற்பிச்சு போறது. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி திருஷ்டி பண்ணணும், பார்வை இந்த மாதிரி பாவனை பண்ணணும் அப்படி ஒத்துண்டாக்கா ஈக இந்த வித்தியில இந்த அனுவாகத்துல தத்திர தத்திர அங்கங்க யஜ்ஞஸ்ய அனங்க பூதம் யாகத்துக்கு அங்கம் இல்லாதது விவிதம் ஏ ஏ அர்த்த மாசாஸ்த மாசாஸ்த ஏ சாத்துர் மாசியாணி ஏ ரிசவா ரிசுக்கள் அந்த ரிசுக்கள் தான் சாதுர் மாசியங்களாம், அர்த்த மாசம் மாசம் தான் சாதுர் மாசியங்கள். ரிசுக்கள் இருக்கு பாருங்க, வசந்த ரத்து அந்த மாதிரி கிரீஷ்ம ரத்து வருஷ ரத்து இதெல்லாம் சொல்றமே இவைகள்லாம் பசுபந்தங்கள், பசுபந்தம் இஷ்டிகள் யாகங்கள். ஏ சம்வத்சராஸ்த பரிவத்சராஸ்த நம்ம ஜீவிக்கிறோமே, நம்ம எத்தனை வருஷம் ஜீவிக்கிறோம் அவைகள்லாம் அகர்கணா, அகர்கணம்னாக்க சத்திர யாகம், அகீன யாகம், துவாதசாக யாகம், இந்த மாதிரிலாம் யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள்லாம் இவைகள். இப்படிலாம் அந்தந்த வாக்கியத்துல யாகத்துக்கு அங்கமற்றவைகள், ஒரே யாகத்துல இத்தனை அங்கம்லாம் இல்லை, அந்த மாதிரி மீமாம்சகர்லாம் விசாரமே பண்ணல, திரௌதிகளும் அந்த மாதிரி பண்ணல. அப்படி இருக்கச்ச சாதுர்மாசியம் பசுபந்தம் அகீனையாகாத ரூபமாக நானாவிதம் விதிதம் கதம் கல்பித்தை எப்படி உங்களால் கற்பிக்கப்படுறது, உபரகத்தை இப்படிலாம் கற்பிக்கிறது அதை நாம கல்பிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. இல்லாத போய் சொல்றதே அது. அந்த மாதிரி சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லலையே. அதனால இதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டா, தஸ்மாத் யஜ்ஞ தஸ்மாத் யஜ்ஞத்துக்கு அங்கம் இல்லாதவைகள் அவைகள்லாம் கூட கல்பிக்கப்படுறது. இப்படி கல்பிக்கப்படுறதுனால அதுக்கு என்ன, அதுக்கு சார்த்தக்கியம் என்ன, பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாக்கா, இயம் இது பிரக்காந்த வித்யா ஸ்துதி உச்சிதா. இந்த மாதிரி கல்பனை இருக்கே, இது அந்த வித்யா இருக்கு பாருங்க, இந்த சரணாகதி வித்யா, ஞாச வித்யா, இந்த ஞாச வித்யைக்கு ஸ்துதியாக இருக்கிறதுக்கு தகுந்தது, ஸ்தோத்திரமாக இருக்கிறதுக்கு தகுந்தது, பிரசம்சையா இருக்கிறதுக்கு தகுந்தது. இது ஏகே ஆகும். சில பேர் இந்த மாதிரி திருவள்ளப்படுறான், மகாமேதாவிகளான ஆச்சாரியாள்லாம் இந்த மாதிரி அர்த்தம் பண்றாங்க. அவ்வளவு வசந்ததாக சில பேர் சொல்றாரு. இன்னும் சில பேர் சொல்றா இது ஒரு பட்சம், ஏன்னா ஆரம்பிச்சுட்டு ஞாச வித்தியா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அனுபவத்துலதான் இந்த தசைவம் இருக்குது. அதனால இது வந்து என்னன்னாக்கா, அந்த பிரபத்தி பண்ணினோம்னாக்கா அதுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ஆறு அங்கம் எனக்கு பாருங்க, ஆறு அங்கங்கள் ஆணுகூல்யசங்கல் பிராதிகூல்யசனம் ரக்ஷரீரம் பிரதாயம் ஆத்மநிக்ஷே புகாத்மியம் ஷட்விதாசரணாகிரி. இதற்கே இதை பண்ணினா போதும், வேற அங்கங்களே தேவையில்லை. அத அந்த ஆறு அங்கங்களோட கூடின பிரபத்திய ஒருத்தம் அனுப்பிச்சுட்டான்னாக்கா அதுவே இத்தனை யாகமா மாறிடும். இவ்வளவு அங்கம் குணம் பண்ணப்பட்ட மாதிரி அப்படி என்ன ஸ்தோத்திரம் பண்றது உபநிடத்து, அதுதான் இங்க சொல்றது. அதனால இந்த பிரபத்தியானது அங்க தேசியம் உதாரிக்கிறார் ஸ்ரீமதாரத்துல பிரம்மாஸ்திரம் மாதிரியா, பிரம்மாஸ்திரத்துல வேற ஒரு அஸ்திரத்தை கட்டினாக்கா பிரம்மாஸ்திரம் வந்து போயிடுமா? அந்த மாதிரி ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் போய் பக்தி யோகம் பண்றேன்னாக்கா சரணாகதியும் போய் பக்தி யோகமும் போடும், ரொம்ப கஷ்டம். அதனால சரணாகதி பண்ணிட்டாக்கா வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற எதையுமே எதிர்பார்க்காது, அதனுடைய சுரூபத்தை பண்ணினாலே போடும். நீர் யாகங்கள்லாம் வேண்டாம், அந்த மாதிரி யாகங்களே தேவையில்லை. அதனால அந்த யாகங்கள்லாம் பண்ணப்பட்ட மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சில ஆச்சாரியா சந்தோஷமா சொல்றாங்க. அவெல்லாம் மகா மேதாவிகள் அவன் சொல்றாங்க. அந்நியே அந்நதா, இன்னும் சில பேரோ அந்நதா வேற விதமாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதி, ஸ்ருதிய கேள்வி கேட்கறதுக்கு யாரு முக்கியம் அதிகாரம் கிடையாது. நமக்கு யாகம்னா என்ன தெரியும், அங்கம்னா என்ன தெரியும், பெருமாள்னா தெரியாது, யாகம்னா தெரியாது, உபாசனம்னா தெரியாது, மோக்ஷம்னா தெரியாது. எப்ப தெரிஞ்சோம் இந்த வேதங்கள்லாம் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வேதம் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லச்சு அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுல ஒண்ணும் தெரியாம நம்ம கேள்வி எதுவும் அதுவே கிடையாது, சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லாத இதெல்லாம் இப்படி இல்லையே அப்படி, நம்ம புத்தி அவ்வளவுதான் போறது, நம்ம புத்தி எவ்வளவு போறதோ அவ்வளவுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வேதத்துல சொல்லப்படாதுன்னா, வேதத்துல சொல்லப்படாதுன்னா இங்க சொல்றது என்ன நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னாக்கா நமக்கு தெரியலன்றதுனாலயே வேதத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடலாமா? அது தப்பு. வேதத்துல எல்லாம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால வேதத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒத்தனுக்கா இருக்கிறது கிடையாது. வேதம் என்ன சொன்னதோ அப்படியே ஏத்துக்கணும். திருமாவை பத்தி சொல்லச்சே தயாதத்து சுவாமி சொல்ற, விபஸ்சித் அவிகீதையா ஜெகதகீதையா அந்தம் தமஹ. விபஸ்சித் அவிகீதையா, வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி அந்த வேதார்த்தங்கள் எல்லாம் நிர்ணயம் பண்ணின மகர்ஷிகள் மகா யோகிகள் அவளுக்கு அவிகீதையா, அவ சொன்னதுக்கு விரோதம் இல்லாமல் ஜெகதி இந்த பிரபஞ்சத்துல கீதையா அந்தம் தமஹ. இந்த கீதையினால பகவத்கீதையினால அந்தகாரம் ஆகிற தமசு, அஜ்ஞானம் ஆகிற தமசு, அதை எம்பெருமான் புகழ்ச்சிட்டான். அப்படின்னு தயாசோதி சகிக்கிறார். அதனால என்ன அர்த்தம், பெருமாள் கூட வேதத்துல சொன்னதோ அத மாதிரி யோகிகள் அந்த வேதத்தை சாட்சாத்கரித்தவா சொன்னதோ அதுக்கு விரோதமா பெருமாள் கூட சொல்ல மாட்டார். அப்படி பெருமாளுடைய இது இருக்கு நிஷ்ட அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி கேட்கலாமா? நம்மளால கேள்வியே கேட்க முடியாது. அதனால வேதத்துல சொல்லிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அதுக்கு இந்த புருஷ வித்தியில சொல்லப்பட்டது அங்கங்கள்லாம் இருக்கு போற யாகங்கள், அதனால ஞாச வித்தியக்கு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கோ, ஞாச வித்தியக்கு அங்கமா இருந்து போட்டோம். இந்த மாதிரி ஏதுதிஷ்டது எப்படியோ எடுத்துட்டு போட்டோம். திதாபி பிரகிருத சுபடதா, இங்க என்ன நம்ம சாதிக்கணும், இந்த அதிகரணத்துல வித்யாபேதம், புருஷ வித்தியை ரெண்டு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, அதை வித்யாபேதத்தை சாதிக்கணும். நீங்க ஸ்தோத்திரமா சொன்னாலும் வித்யாபேதம் சித்திச்சுடும். ஏன்னா சாந்தோகத்தை சொன்ன புருஷ வித்திய சாமானிய வித்தியா, சாமான்யமான அல்பமான ஆயுசு பலம். ஆனால் இங்கேயும் அப்படி இல்லை, ஞாச வித்தியக்கு ஸ்தோத்திரம், அதனால வித்யாபேதம் சித்திச்சு. அல்லது ஞாச வித்தியக்கு அங்கமாக இது ஒரு யாகத்தை ஒண்ணு தனியா சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, அப்பவும் அந்த ஞாச வித்தியக்கு தான் அங்காது, புருஷ வித்தியன்றது சுதந்திரம் இல்லை. அதே சாந்தோகத்துல புருஷ வித்திய சுதந்திரமான வித்தியா, அதனால அது வேற இது வேற, அதனால வித்யாபேதம் தான். பிரகிருத சுகட பிரகிருத சுகடத்தா, இங்க வித்யாபேத வேதாபேதம் தான் பண்றோம், அது சரியா போயிடுச்சு. ஆனா இது ரெண்டுத்திலையும் பரமார்த்தம் இது அப்படின்னாக்கா, குமார வரதேசன் சேர்க்கிற இது யுக்தி யுக்தமா இருக்கிறதுனால சம்பிரதாயம், சம்பிரதாயம் என்ன, அங்கமே நம்ம யாகம் பண்ணலையே, எந்த யாகம் பண்ணணும் சொல்லி ஆச்சாரியால போய் சேவிச்சோம், ஆச்சாரியால் சில நிச்சயங்களை சொல்ற அந்த மாதிரி நடத்தி வரும். கிருஷ்ணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கிருஷ்ணம் பண்ணிட்டோம், பண்ணிட்ட உடனே நம்மளை சேவைக்கு சொல்லிட்டு அவள் சொன்னா பெருமாள்கிட்ட பெருமாளுடைய வாழ்க்கையில நம்மளை சேர்த்து விடுறா, எப்பேற்பட்ட ஆச்சாரியா நமக்கு பண்ணி விடுறா, வேற என்ன அங்கம் பண்ணோம், எதுவும் பண்ணல, யாகம் பண்ணுவோன்ன அதெல்லாம் பண்ணல. அதனால இது ஸ்தோத்திரமா இருக்கிறதுக்கு தகுந்தது, ஸ்தோத்திரம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உள்ளம். அதனால இந்த மாதிரி கேள்வி வந்தது, இல்லாத அங்கங்கள் எப்படி கற்பிக்கப்பட்டன கேள்வி. அதுக்கு ஒரு பதில், இது ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், ஞாச வித்தியக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சமாதானம், இது இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்குன்னு வச்சுக்க வேண்டித்தான், வேதம் சொல்லி கொடுத்தே அதை யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியும். ஏன்னா தர்மிகராக பிரமாணம், நீங்க தர்க்கத்துல சொன்னாக்கா உச்சியில சொன்னா தள்ளிடலாம், தர்மிகராக பிரமாணம் சொல்லித்தன்ன அது அப்படியேதான் ஏத்துண்டாகணும். ஹிருதயத்து சப்தம் குணத்துவார் அப்படின்னு சூத்திரம் சொல்லிட்டோம், அதை ஏத்துக்கணும்னுட்டு ரெண்டாவது சமாதானம் சொல்லிட்டு ரெண்டு விதமாகவும் இந்த ரெண்டு கோஷ வித்தியைகளுக்கும் வித்யாபேதம் சொல்லணும் அப்படின்னு சாதிச்சுட்டு வசுதா இந்த ரெண்டு சமாதானத்துல எது யுக்திதமம், எது யுக்தமா இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, முதல்ல சொன்ன ஸ்தோத்திர ரூபம் அதுதான் சரியா இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அழைச்சு முடித்த இந்த ஸ்லோகம் பாருங்க. புருஷே சோத்யதே தானுபந்தே யஜ்ஞஸ்யானங்கபூதம் கதமிஷ விவிதம் கல்பியதே தத்ர தத்ர தஸ்மாத் பிரக்ராந்த வித்யா சுதிரியம் சிதேதி ஆஹுரே கேன்யதான்யே திஷ்டத்வேதாபி பிரகிருத சுகடதா சம்பிரதாய ஸ்துதி. இத ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கு, அந்த சூத்திரத்தையும் பார்த்துள்ளாங்க. புருஷ வித்யாயாம் அத்வைதேஷாம் அனாம் நானாத் அப்படின்னு சொல்லணும். புருஷ புருஷ வித்யன்னு பேரு, இந்த புருஷ வித்யன்றது ரெண்டு இடத்துல இருக்கு படிக்கப்பட்டிருக்கு, ரெண்டு இடத்துல புருஷ வித்தியானது படிக்கப்பட்டிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு இடத்துல படிக்கப்பட்டாலும் இது வித்யாபேதமா வித்யாபேதம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ வித்யைக்கும் பூர்வபட்ச சொன்னாக்க வித்தாந்தி வித்யாபேதம் தான் சொல்ற, அந்த வித்யாபேதம் தான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த சூத்திரம் வருது. புருஷ வித்யாயாம் ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்ட புருஷ வித்தியது. புருஷ வித்தியில அப்பிச்ச அப்படின்னு புருஷ வித்தியாயம் அப்பி என்னன்னாக்கா புருஷ வித்தியில கூட இதரேஷம் மனம் நாமது வித்யாபேதம். இதர இன்னொரு இடத்துல ரெண்டு இடம் இருக்கும் இல்லையோ, இங்க சொல்லப்பட்டது அங்க சொல்லப்படல, இங்க சொல்லப்பட்டது அங்க சொல்லப்படல, அங்க சொல்லப்பட்டது இங்க சொல்லப்படல. இது நம்ம நேரம் பார்த்திருக்கோம், நேர நாமம் இத பார்த்திருக்கோம். இத்தனை பார்த்த முடியாது, அது சொல்றது அது அது சொல்றது. அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லப்பட்டது இன்னொரு இடத்துல சொல்லப்படல, அதுதான் யுக்தியே. அந்த யுக்தி இருக்கிறதுனால இந்த புருஷ வித்தியானது வேற வேறதாகும். ரெண்டும் புருஷ வித்தியா இருந்துட்டு போட்டோம், அப்பின்னாக்கா என்ன அர்த்தம் அர்த்தாங்கிட்டோம். புருஷ வித்தியான்றது உண்மைதான், ரெண்டுமே புருஷ வித்தியா தான். ரெண்டுமே புருஷ வித்தியா இருந்தா கூட வேற, அங்க சொல்லப்பட்ட அங்கங்கள் வேற, இங்க சொல்லப்பட்ட அங்கங்கள் வேற, அங்க கல்பிக்கப்பட்டவைகள் வேறு, இங்க கல்பிக்கப்பட்டவைகள் வேறு. ஒரு சாகையில சொல்லப்பட்டது இன்னொரு சாகையில சொல்லப்படல. அது நிறைய உதாரணம் முதல் ஸ்லோகத்துல போய் சொல்லட்டோம். அதாவது சவணங்கள், தீட்சை, பத்னி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அது மாதிரி படபேதமா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஒரு இடத்துல சொல்லப்பட்ட பணம் வேற, இன்னொருத்துல சொல்லப்பட்ட பலம் வேற, படபேதம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால வித்யாபேதம் புருஷ வித்யாயாம் இதரேஷாம் அனாம்தான. புருஷ வித்யாத்தில் இருந்தா கூட ஒரு வித்தியாத சொல்லப்பட்ட ஒரு இடத்துல சொல்லப்பட்ட குணங்கள் இன்னொரு இடத்துல சொல்லப்படாது, அதனால வித்யாபேதம் தான். இதை ஒரே ஒரு சுவாரஸ்யம் பார்த்துருக்காரு என்னன்னா, பொதுவாக சுகப்பிரகாசிகளை என்ன பண்ணுவாருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு சூத்திரத்திலையும் 99% 546 சூத்திரங்கள்ல 545 சூத்திரம் அப்பா சொல்லு 545 சூத்திரம் 156 வீரணம் ஒவ்வொன்றத்திலையும் பரேது அபரேது அந்நேதுன்னு, அதாவது அத்வைதிகள் பரேது அபரேது யாதவ புராதரோ பாஸ்கர வேதாந்தியோ, இந்த மூணு பட்சம் அத்வைதிகள் பாஸ்கர வேதாந்திகள் யாதவ பிரகாஷர் மூணு பேர் மதத்தையும் சலிச்சுப்பார் சொல்லி சூத்திர பேதம் என்னாக்கா, சூத்திர பேதமோ அக்ஷர பேதமோ பாட பேதமோ எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கண்டிப்பார். ஆனா இந்த அதிகரணத்துல மாத்திரம் புருஷ வித்யாயாம் அபிச்சேதரேஷாம் அனாநானா நம்ம சூத்திரம் வந்து சங்கராச்சாரியம் பண்றாருனாக்கா, புருஷ வித்யாயாம் இவச்சேதரேஷாம் இவன் போட்டு நம்மளது அப்பி அவ இவ அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு புருஷ வித்தியிலையும் புருஷ வித்தியா இருந்தா கூட அப்படின்னு கூட அப்படின்னு சமச்சரியம். இவன்னாக்கா புருஷ வித்யா மாதிரி இருந்தா கூட அப்படின்னு கேட்டேன். இப்ப இவன் தானே போட்டிருக்கிறவ, அதை கண்டிக்க வேண்டியதுதான் சுபப்பிரகாசிய சார், கண்டிக்கவே இல்லை நிரூபிக்கல. ஏன்னாக்கா அவ ஞாச வித்தியா அவ சொன்னா சன்னியாச வித்தியும் நாமளும் என்ன சொல்றோம், இது சரணாகதி வித்தியம் மொத்தத்துல சாந்தோக்கியோபுரத்தில் இருக்கிற மாதிரி இவன் போட்டிருக்கு. அத மாதிரி தெரியுது ரெண்டும் புருஷ வித்திய மாதிரி இருக்கு, உண்மையிலேயே அது வேற இது வேறதான் அப்படின்ற திருவுள்ளம். அதனால சூத்திரகாரர் புருஷ வித்யாயம் அபிஷேகம் சொன்னது நம்மளுடைய எம்பெருமானவர் திருவுள்ளம். ஏன்னா பிரத்திய கிரந்தத்தை பார்த்தவா, பிரத்திய கிரந்தத்துல அது மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு, அதனால அதை வச்சு நிபுணமான சாதிச்சார். சங்கராச்சாரியர் அவர் எதை பார்த்தாரோ தெரியாது, புருஷ வித்யாயம் இவன் சொல்லிருக்க, ஆனாலும் சிவபிரகாசிகள் கண்டனம் பண்ணல. அதனாலயே என்ன இருக்கோ இது ரெண்டுத்தையும் ஒத்துக்கலாம், புருஷ இந்த புருஷ வித்யன்றது சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டதோ அல்லது தைத்திரியம் சொல்லப்பட்டதோ வேற வேண்டாம் அப்படின்றதுதான் ரெண்டு பேருக்கும் திருவுள்ளம். அதனால அந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமசாமி சரிச்சிருக்கார். இந்த மாதிரி சொல்லப்பட்ட புருஷ வித்தியானது ஐக்கியத்தை உடையதன்னு வேதத்தை உடையதுதான் அப்படின்றத இந்த அதிகாரத்தினால தலைச்சி அமைத்து கவிதாக்கிகாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.